రామానుజదయ పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుగ్మ వ్యామోహత స్థైతరాణి తృణాయమేనే అస్మద్గురోః భగవదోశ్చితిహైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపత్యే మాతాపితా యువతయస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహతాగ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాహంకుశమునిం ప్రణదోస్మి నిత్యం ఏంద పెరుం కీర్తి రామానుజమునిదన్ వాయింద మలర్పాదం వణంగిహின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற ஸ்ரீஹப்பதியான பகவான் திருவேங்கடமுடையானை சரணாகதி பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட நம்மாழ்வார் அருளி செய்த உலகமுண்ட பெருவாயா பாசுரம் நம்ம அனுபவித்துன்னு வந்துட்டிருக்கோம். அதிலே இன்று ஐந்தாம் பாசுரம். நான்காவது பாசுரத்திலே ஆழ்வார்கிட்ட பெருமாள் கேட்கிறார், சரணாகதி அப்படின்னா என்கிட்ட சேர்த்துக்கணும் அப்படின்னா என்ன உபாயம் பண்ணீர் அப்படின்னு. அப்ப ஆழ்வார் சொல்றேர், அந்த உபாயத்தை நீரே எமக்கு கல்பித்துக் கொடுக்கவும் அப்படின்னு, ஒரு சுலபமான உபாயத்தை நீரே எமக்கு சொல்லவும் அப்படின்னு. இந்த பாசுரம் ஐந்தாம் பாசுரம். புனரானின்ற மரமேழ் அன்றேத உருவில் வளவாவோ, புனரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ, திணரார் மேகமென களிறு சேரும் திருவேங்கடத்தானே, திணரார் சார்ங்கத்துணபாதம் சேர்வது அடியேன் என்னாலே அப்படின்னு ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்தில் இங்க வந்து பெருமாள் கேட்கிறேராம், உமக்குன்னு ஒரு தனியா ஒரு உபாயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாஸ்திரத்தில் சொல்லதுதான், எல்லாருக்கும் என்னவோ அதுதானே, உமக்குன்னு தனியா ஒரு உபாயம்னு சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு. அதுக்கு ஆழ்வார், உம்மால பண்ண முடியாதது என்ன அப்படிங்கிறார். முதல்ல புனரானின்ற மரமேள் அன்றைத உருவில் வளவாவோ, ஸ்ரீ ராமாவதாரத்தில் தன்னுடைய பானத்தினாலே ஒரே அம்புனால ஏழு மலை, பெரிய மலை, அதை எய்தேரு, அதை தொலை திண்டு போச்சு உம்முடைய பானம் ஏழுத்துல. எங்கன்னா மரத்தில் போனா பானம் அப்படியே போய் குத்தி நிக்கமா, நிக்கல, ஏழு மரத்தையும் தொலைச்சிண்டு போய் அது பூமி மொத்தம் சுத்தி பாத்தாள லோகம் போய் திருப்பியும் வந்து தன்னுடைய அம்புரா தூணியில வந்து உட்காந்தது. அப்பேற்பட்ட சாகசங்கள் நீர் பண்ணேரே, அந்த மாதிரி இது பண்ண முடியாதா என்ன? ஒரு வில் வளவாகவோ, அப்பேற்பட்ட வில் வில் வல்லவனாக இருக்கேர் அப்படின்னு. அங்க அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தில் புனர் ஏயினின்ற மரமிரண்டின் இரண்டு மரம், அது நடுவில் போனேர், நடுவே போன முதல்வாவோ. முதல்வாவோன்னா சர்வகாரணத்துக்கும் காரணமான முதல்வனான சாக்ஷாத் பகவான் கண்ணனாக அவதாரம் பண்ணும் பொழுது ரெண்டு மரத்தின் நடுவில் போய், அதுவும் அவ அம்மா உரல்ல கட்டி போட்டா யசோதா அம்மா, அந்த உரலையும் இழுத்துண்டு அந்த குழந்தை போய் அந்த ரெண்டு மரத்தில் நடுவில் போய் அந்த மரத்தை ரெண்டும் முறிச்சே. அப்பேற்பட்ட இது பண்ணேரே. அப்புறம் அப்பேற்பட்ட யார்னா அந்த திருவேங்கடத்தான். அந்த திருமலையை சொல்லும் பொழுது திணறார் மேகமென, ஆச்சரியமான கனத்திற்கும் பெருத்திருக்கும் மேகக்கூட்டங்கள், அதே போல அங்க இருக்கிற யானைகள் கூட்டங்கள், களிறு சேரும் அப்படின்னு நிறைய யானைகள் கனங்கள் கூட்டமாக போகின்றிருக்க அப்பேற்பட்ட திருமலை. அந்த திருமலையிலே பகவான் திணறார் சார்ந்த துணபாதம் அப்படின்னு, திணறார் அப்படின்னு பெருமையோடே அப்பேற்பட்ட சார்ங்கத்தை தன் கையில் வைத்து, அந்த சார்ங்கம் கீழே ஊனிருக்கிறது எங்க, தன்னுடைய திருவடி பக்கத்தில் தானே பூமியிலே, அப்பேற்பட்ட உன பாதம் உன்னுடைய திருவடி, சேர்வது அடியேன் என்னாலேகே, நான் என்ன அடியேன் என்று உங்களுடைய திருவடியை வந்து சேருவேன், அது என்னால் என்னிக்கோ அப்படின்னு ஆழ்வார் இங்க பகவானை கேட்கிறார். அப்ப வந்து புனரா நின்ற அப்படின்னா ஒரு அம்புனாலே அப்படின்னு மரம் ஏழு ஏழு மரங்களையும் அன்று எய்தாய் ஒரே உருவில் ஒரே உருவில் வளவாவோ அப்பேற்பட்ட வில்லாளியான உரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அவருக்கே அந்த சாகசம் முடியும். அவர்தான் அத்வித்தியம், வேற ஒருத்தரால் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும்பொழுது புனரா இதுக்கு முன்பு கிளிப்தமன்றியே அபூர்வமாயிருப்பதொரு உபாயத்தை பரிகல்பிக்க முடியுமோ வெண்ணில் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே உபாயம் தானே, சாஸ்திரங்கள்ல சொன்னப்பட்ட உபாயம் தான் எல்லாருக்குமே. இப்ப நீர் வந்து எனக்கு ஒரு சுலபமான உபாயம் சொல்லுமேன்னா உமக்குன்னு தனியா ஒரு உபாயத்தை புதுசா ஒன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பெருமாள் வந்து ஆழ்வார கேட்கிற மாதிரி இருக்கான். அப்போ ஆழ்வார் சொல்றேன், உம்மால பண்ண முடியாததுன்னு ஒண்ணு உண்டா? ஒரு திருச்சரத்தினாலே மகீதர சன்னிபு உமான மராமரங்களையும் மகீதரத்தையும் ரசாதலத்தையும் மரவும்படி எய்த உனக்கு முடியாததன்றோ அப்படின்னு ஒரு திருச்சரத்தினாலே ஒரே ஒரு அம்பினாலே மகீதர சன்னிபூமான அப்படின்னு மலை மாறி இருக்கிற மராமரங்களை அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஏழு மலை அப்படி மலை சமயமா அவ்வளவு பெரிய மலை அது காட்டில் இருக்கிற மலைகள் அது நீ வந்து மகீதரத்தையும் அதைத்து அது பூமியையும் புலந்துண்டு உள்ள போய் ரசாதலத்தை பாத்தாளத்து வரைக்கும் போய் அது திரும்பி உம்முடைய அம்புரா தூணியில வந்ததுன்னா உம்மால பண்ண முடியாத ஒரு காரியம்னு ஒன்று உண்டா அப்படின்னு கேட்கிறேன். ஆதலால் அன்று உன் ஒரு தீங்கு விளையாதபடி மரத்தின் நடுவே போய் என்னுடைய மகாபயத்தை போக்கி என்னை உஜ்ஜீவித்தாப்போலே அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தில் இரண்டு மரத்து நடுவில் போய் போனர். அப்ப வந்து அவர் என்ன சொன்னார், நடுவே போய் என்னுடைய மகாபயத்தை போக்கி என்னுடைய பயத்தை நீர் போக்கினாய் அப்படின்னு. அந்த பயத்தை போக்கினாய் அப்படிங்கும் பொழுது அதுக்கு சாக்ஷாத் சுவாமி வந்து ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்றார். திருமேனியிலே ஒரு தீங்கும் வராதபடி தப்பி போனா போலே அப்படின்னு மரத்தினாலே உனக்கு என்ன தீங்கு வருகிறதோ என்று எனக்கு பிறந்த பயத்தை போக்கி அப்படிங்கிறார். எல்லாருமே கண்ணன் அங்க பாத்துட்டு இருக்கா, அந்த கண்ணன் வந்து உரல வேற கட்டி போட்டிருக்கா அம்மா, அவருடைய உதரம் அப்படின்னு அந்த வயிற்றோ அவ்வளவு மிருதுவானது, அந்த உரலை இழுத்துண்டு போறான் கண்ணன். அது உரலை கட்டி போட்டதே எதுக்குன்னா இவன் வெண்ணையை திருடினான் அப்படின்னு. காலங்கார்த்தால யசோதா அம்மா வந்து வெண்ணெய் எல்லாம் பண்ணி நேரம் இந்த கண்ணன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு எட்டக்க மேல வச்சிருக்கா. அதை இந்த கண்ணன் தூங்கிண்டே பார்த்துட்டான், தூங்குறா போலே ஒரு பாவனை காட்டுறான். அம்மா வந்து சரி குழந்தை தூங்கிட்டு இருக்கு அதுக்குள்ளேயே நம்ம வெளியில போயிட்டு வந்துடலான்னு போயிட்டு இப்படி வரத்துக்குள்ளையும் அங்க இருக்கிற ஏதோ ஒரு பெஞ்சை எடுத்து மேல போய் இருக்கிற எல்லா வெண்ணையும் எடுத்து சாப்பிட்டுட்டு கீழே சில தயிர் குடம்லாம் இருக்கும், தயிர் குடம்லாம் வேணாமா, வெண்ணெய் தான் வேணும், தயிர் குடத்தெல்லாம் கீழே போட்டு உருட்டினானாம். வெண்ணெய் விழுங்கி மேரார் குடமுருட்டி முன்கிடந்ததானத்தே அப்படின்னு சிறிய திருமடல சொல்லும்பொழுது அந்த சில பானைகள்ல வெறும் மோரா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை கீழே போட்டு உடைச்சானா. உடச்சது இல்லாம என்ன பண்ணானா, தரி திருப்பி அம்மா வந்து பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து தூங்குறா போல ஒரு பாவனை தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஓராதவன் போல் கிடந்தானை கண்டு அவளும் அப்படின்னு யசோதம்மா வந்து பார்த்த உடனே இவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான், ஆனா என்னன்னா இவன் கையெல்லாம் வெண்ணையாக இருக்கு, அவன் வாயில் எல்லாம் இருக்கு, அதை கூட தொடச்சிக்க தெரியாத குழந்தை அப்படி பாவனை. இப்ப பாரு நான் என்ன பண்றேன், நீரா இது செய்தீர் நெடுக்கையிற்றால் அப்படின்னு, நீரா இது செய்தீர் அப்படின்னு, நீர்தான் இது பண்ணேரா அப்படின்னு எழுப்புறாளாம். அதுக்கு சொல்லும் பொழுதே அது ஆச்சரியமான பாவனை, நீயா இப்படி பண்ணேன்னு சொல்லணும், நீதான் நம்ம வந்து நீங்க தான் இப்படி பண்ணீங்களா அப்படின்னு விளையாட்டா நம்ம சொல்லுவோம், ஏதாவது ஒருத்தர் வந்து சின்ன தப்பு பண்ணா அந்த மாதிரி. ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே, இத்தனை நாள் வந்து ஊர்ல இருக்கிறவாள்லாம் சொன்னா கண்ணன் எங்க ஆத்துக்கு வந்து வெண்ணெய் திருடினானா, அப்பெல்லாம் யசோதம்மா என் கண்ணன் அப்படி பண்ணுவானா என் கண்ணன் அப்படி பண்ணுவானா அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு யசோதம்மா கிட்டே மாட்டின்ட்டான், இன்னைக்கு அவன் கோவம் இன்னைக்கு என்னதான் பண்றா பாக்கணும்னு எல்லாரும் சந்தோஷமா வந்து பாக்கிறாளாம். அந்த கயிற்றிலே அந்த உரல்ல கட்டி போடுறான், அப்போ அந்த உரலோட இவன் போறாங்களாம். அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் பாக்குறது எல்லாரும் கஷ்டப்படுறான். இங்க ஆழ்வாரும் கண்ணனுக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு, எல்லா குழந்தையும் என்ன பண்ணும், எதிர ஒரு பெரிய மரம் இருக்கு, அது ரெண்டு மரமாக இருக்கு கிழந்து ட்வின் மரம் அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த மரம் ரெண்டு இருக்குன்னா எல்லாம் சுத்தி போவா எல்லா குழந்தையும். ஆனா இந்த குழந்தை இவன் வேணுன்ட்டு என்ன பண்றான்னா அந்த மரத்து போறான், ஆஹா இந்த மரத்துக்குள்ள போய் திடீர்னு மாட்டின்ட்டா என்ன ஆகும், அது ரெண்டு ரெண்டா பிரிஞ்சிருக்கு இல்லையா, நடுவில் கொஞ்சம் போய் மாட்டின்ட்டனா வெள்ளையும் வர முடியாது உள்ளேயும் வர முடியாது, அது இல்லாம இவன் உரல வேற இழுத்துட்டு போறான், எங்கேயாவது குழந்தை எங்கேயாவது உழுந்துருமோ அவனுடைய மிருதுவான சர்மத்துக்கு ஏதாவது அடிபட்டுருமோன்னு அழுவார். இங்க பயப்படுறாரு, அங்க அங்க எப்படி அங்க எல்லாரும் எப்படி பயந்தாலோ இன்னைக்கு அழுவார் அதே போல கவலைப்பட்டு இருக்காரு. அப்ப இவன் என்ன பண்ணான்னா அதுக்குள்ள போய் அந்த ரெண்டு மரமும் முறிஞ்சு விழுந்துதான். அப்படி அப்ப எனக்கு வந்த அந்த பயத்தை நீ போக்கினா இல்லையா, இப்பயும் உன்னடி சேர்த்துக்கணும் அந்த பயத்தை நீர் போக்கவும் அப்படிங்கிற அந்த ரெண்டு மரம் யாருன்னா நலகூவரன் மணிகிரீவன் அப்படின்னு குபேரர்களுடைய குமாரர்கள். அவருக்கு வந்து நாரதர்னாலே சாபம், நாரதர் வந்து சாபம் போட்டு சாபமிட்டார். அவ ஏதோ அப்பா நல்ல பணக்காரன்னா பசங்க எப்படி பண்ணுவா, ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுவாளோ சரியா இல்லாம நாரதர்கிட்ட அபச்சாரம் பட்டதுக்கு அவர் வந்து நீங்கள்லாம் மரமா பிருந்தாவனத்தில் போய் மரமா இருங்க அப்படின்னு. இப்போ கண்ணன் அப்ப சாப விமோச்சனத்துக்கு வேண்டிக்கும் பொழுது கண்ணன் ஒரு நாள் வந்து உண்மை ரெண்டு பேரையும் மரத்தில் நடுவில் வருவான், அன்னைக்குதான் உங்களுக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு. இப்போ இவா விழுந்தவன்னு அப்படியே நலகோபுரனும் மணிக்கிரனும் அப்படியே வந்தாலாம் தேவர்களாக அப்படியே அங்கே பிரத்யட்சம் அந்த மரத்திலிருந்து வந்து சாப விமோச்சனமாய் நேரம் வரும்பொழுது அவ சொல்றாளாம், நாரதர் எங்களுக்கு சாப்ப கொடுத்தேர்னு இத்தனை நாள் நினைச்சிருந்தோம், இது சாப்பமே கிடையாது, அவர் எங்களுக்கு எப்பேற்பட்ட வரன் கொடுத்திருக்கார், நாங்கள் எப்படியோ இருந்தவர்களை எங்க பிருந்தாவனத்தில் ஒரு மரமாக வச்சு ஆனா அந்த சைத்தன்யம் இருந்தது அப்படின்னா நீர் பண்ண அந்த சகல அந்த லீலைகளும் எங்களுக்கு பார்க்கும்படியான அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சிது, அதனால அந்த மரத்துக்கு அப்ப இந்திரியங்கள் இல்லைன்னாலும் சைத்தன்யம் இருந்தது, இப்ப எங்களுக்கு இந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு எல்லாம் இருந்தா கூட ஆனா இப்ப எங்களுக்கு பயம் என்னன்னா வேற எதுவும் பார்க்க முடியாது, உம்முடைய லீலைகள் பார்த்த நாங்கள் உம்முடைய லீலைகளையே அனுபவிச்சுட்டு இருக்கணுமே தவிர வேற எந்த இதுலையும் ஆசை வரக்கூடாது அப்படின்னு கண்ணன் கிட்ட வரம் கேட்கிறானாம். அப்படி அந்த லீலை பண்ணான், அந்த லீலை பண்ணும் பொழுது கண்ணன் இவ்வளவு அழகாக பண்ணான் இல்லையா, அப்போ எங்களுக்கு இருந்த அந்த பயத்தை நீர் போக்கினார் இல்லையா, அதே போல அந்த எங்களுக்கு உபாயம் அப்படின்லாம் நீர் கொடுக்க முடியாது, உமக்குன்னு ஒரு புது உபாயம் சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லாம நீர் நாம் உம்முடைய திருவடியை அடையணும் அப்படின்னு என்னாலே அப்படின்னு இங்க சொல்றேன். அதான் மகாபயத்தை போக்கி என்னை உஜ்ஜீவித்தா போலே அப்படின்னு சர்வபூத சரண்யமான திருமலையிலே பிரணதஜன துரித நிரசன சமர்த்தமான ஸ்ரீ சாங்க பிரபிருத்தியாசங்கிய திவ்யாயுத பேதனாய்கொண்டு நின்றருளின உன் திருவடிகளிலே சேர்த்தென்னை யுஜ்ஜீவிக்க பண்ணதென்னாள் என்கிறார். அப்பேற்பட்ட சார்கத்தை உடையவன் சார்கத் உணபாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது தன்னுடைய சார்கத்தை ஊனிண்டு தன்னுடைய திருவடி பக்கத்திலே வச்சுட்டு இருக்கான் இல்லையா, அப்பேற்பட்ட தனுசு வில்லாலியான அப்பேற்பட்ட திருவடிகளிலே என்னை சேர்த்து கொள்ளும் அது என்னாள் அப்படின்றது இங்க வந்து சுவாமி குலிகை பிரான் பிள்ளானுடைய வியாக்கியானம். சுவாமி பெரிய பரகால சுவாமி வந்து வியாக்கியானம் பண்ணும் பொழுது ஏழு மரங்களையும் சுக்ரீவ மகாராஜாவுக்கு அப்படின்னு அப்படி அவர் உள்ள சுக்ரீவ மகாராஜாவுடைய சரித்திரத்தை இங்க எடுத்து சொல்றார். சுக்ரீவன் போல வந்து ஒரு பயந்தவன் இல்லையா, முதல்லயே ராமலட்சுமணர்கள் வரான உடனே பகவான் இவளை பார்த்தவனையே நம்மளுக்கு என்ன தோணும், கை குவித்து ஆஹா யாரோ நம்மளை ரட்சிக்க வந்தான்னு தோணணும் இல்லையா, ஆனா இந்த சுக்ரீவனுக்கு இவா என்ன கொலை பண்ண வந்திருக்கான்னு நினைக்கிறேன், வாலி அனுப்பிச்சான்னு நினைக்கிறேன்னு அங்கேயும் இங்கேயும் பார்த்து ஹனுமார் கிட்ட சொல்றாம். அப்படி மந்த விஸ்வாசருடைய சங்கோ நிராகாரணத்தை பண்ணி ரட்சித்தனி நிச்சிதமாக விஸ்வசித்தவன் என்னை ரட்சிக்க வேண்டாமோ என்கிறார் அப்படின்னு மந்த விசுவாசத்தோட இருந்த சுக்ரீவனுக்கு அவருக்கு விசுவாசத்தை ஊட்டி அவரை ரட்சித்தனி, நான் வந்து நல்ல விசுவாசத்தோட நீர் என்னை ரட்சிப்பேன்னு நான் இங்க வரும்பொழுது என்னை ரட்சிக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்றேன். அவர் வந்து சுக்ரீவன் அப்படி பயந்தான், ஆனா ஹனுமார் அவ கிட்ட போய் பார்த்து பேசி இவா வந்து சுக்ரீவராஜாவுக்கு எதிரியாக வரல, இவளை ரட்சிக்க முடியும் அப்படின்னு அவன் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வரார். அப்பையும் அவன் பயப்படுறான், சுக்ரீவன் பார்த்து என்ன பண்றான், ரெண்டு பேரையும் பக்கத்துல உட்கார வச்சு அங்க வந்து அக்னி சாட்சியாக ரெண்டு பேருக்கும் ஸ்நேகத்துவத்தை உண்டாக்குறார். அக்னி சாட்சியா அப்படின்னு ரெண்டு பேர் கையை கொடுத்து பாத்துக்கிறான். ஆனாலும் அவனுக்கு அந்த பயம் போல சரணாகதி பண்றான், என்னை ரட்சிக்கணும் நீ அப்படின்னு. சுக்ரீவன் சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் பகவான் உடனே என்ன பண்றேன்னா, நான் வாலியை வதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன், உமக்கு கஷ்டமா இருக்கிறது கஷ்டம் கொடுக்கிற அந்த வாலியை நான் வதம் பண்ணுவேன்னு சொன்னேன். அப்ப கூட அவன் யாரா இருந்தாலும் சந்தோஷப்படுவான், ஆஹா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்தோமே இப்போ இவர் வந்திருக்கிறேன்னு. ஆனா அவன் கேட்கிறான், வாலியை உம்மால வதம் பண்ண முடியுமா, வாலியை நீர் சாமான்யமா நினைச்சாரா, அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்னு இந்த ஏழு மரத்தை அவர் காட்டுவார். இந்த ஏழு மரத்தை ஒரு உழுக்கு உழுக்குவான், இருக்கிற இலைகள் எல்லாம் விழுந்துடும், அப்பேற்பட்ட பலசாலி வாலி அப்படின்னு. அப்பதான் சரி, உனக்கு என்ன பண்ணா என் மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட யாராவது நம்ம கிட்ட வந்து நான் உனக்கு உதவி பண்றேன்டானா, உன்னாலாம் பண்ண முடியுமானா போடா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அவனுக்கு சரணாகதி மகாவிஸ்வாசம் வேணும். இவனுக்கு சாதா விசுவாசம் கூட இல்லை, ஆனா கூட சரணாகதி பண்ணிட்டானேன்னு சொல்லி அப்ப அவனுக்கு விசுவாசத்தை வர வைக்கிறார், மகாவிசுவாசத்தை அவனுக்கு வர வைக்கிறார். ஒரே அந்த வில்லாலே தன்னுடைய பானத்தை போட்டு அந்த ஏழு மரத்தையும் தொலைத்தண்டு போகிற அளவுக்கு பண்ணி அப்பதான் அவன் ஆஹா அப்படிங்கிறான். அப்ப கூட அவனுக்கு வந்து தைரியம் வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ண, துந்துபியை தூக்கி எங்க போட்டான் தெரியுமா அப்படிங்கிறார். அந்த எப்பேற்பட்ட மகாபலசாலி அந்த துந்துபின்னு, அதை அவர் தன்னுடைய நுனி பாதத்தினுடைய நுடி விரலாலே உதச்சி காட்டு. அப்படிலாம் போனவனுதான் அவனுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்தது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நான் நம்பிக்கையோட வந்திருக்கேனே, அதனால நீர் என்னை ரட்சிக்கணும் அப்படின்றதையும், உன்னுடைய திருவழி அடியே என் சேர்வது என்ன ஆளே அப்படின்னு இங்க வந்து சுவாமியுடைய பெரிய பிரகாச சுவாமியுடைய வியாக்கியானம். அதே போல சார்ந்த துணபாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது தியாகராஜ சுவாமி சொல்றார், கோட்டி நதுலு தனுஷ்கோட்டி உண்டகா அப்படிங்கிறார். போறவாள்லாம் கேட்கிறாளாம், நூபுர கங்கைக்கு போற வழி எங்க அப்படின்னு அவர் காட்டுறார். நூபுர கங்கையில வந்து தீர்த்தமாடக்கூடாதோ, புண்ணியம் வருமே அப்படின்னா அதுக்கு அவர் சொல்றார், கோட்டி நதி எத்தனை நதியா இருக்கட்டும்பா, என் தனுஷ்கோட்டி இருக்கே அப்படின்னா தனுஷ ஊனின்றி நிக்கிற அந்த திருவடிகள் ராமனுடைய திருவடி, தான் திருவாராதனம் என்ற ராமரை காட்டி சொல்ற அந்த வில்ல ஊனின்று, அந்த ஊனின வில்லு தன்னுடைய திருவடி இருக்கு இல்லையா, அந்த தனுஷ்கோட்டி அந்த இடம், அந்த தனுசு பட்ட அந்த சுத்தி இருக்கிற அப்ப திருவடி இருக்கும் பொழுது எனக்கு கோட்டி நதிகள் என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி, அப்பேற்பட்ட உணபாதம் சேர்வது என்னாலே அப்படின்னு, அடியேன் சேர்வது அடியேன் என்னாலே அப்படின்றது இங்க ஆழ்வாருடைய மங்களாசாசனம். அதே போல இன்று பிரம்மோத்சவம், நவராத்திரி உற்சவம் ஏழாம் நாள், கார்த்தால பகவான் சூரிய பிரபேலையும் ராத்திரி சந்திர பிரபேலையும் சேவை சாதிப்பார். இந்த பாசுரத்தில் சொன்னா போலே முதல்ல ராமன் சொல்றேர், சூரிய வம்ச திலக்கன் அப்பேற்பட்டவர் ராமர், ஜெயத்தியாசித சம்த்ராச துவாந்த வித்வம்சனோதயா பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரா அப்படின்னு சொல்லும் பொழுது, சூரியனையும் தேஜஸையும் எப்படி பிரிக்க முடியாதோ சீதாதேவியும் பகவானையும் பிரிக்க முடியாது, சூரியனும் ஒளியுமாக இருக்கா அப்படின்னு. அந்த சூரியன் அங்க சொல்லும் பொழுதும் அங்க சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் சூரியன், அவ சூரிய வம்சத்திலே வந்தவர் அப்படின்றதுனாலேயும், இக்ஷ்வாக்கு குல திலக்கன் அப்படின்னு சூரிய வம்சத்து மகாராஜாக்களுடைய பெருமை, சத்திய அவெல்லாம் சத்தியத்துக்காக பிராணத்தையே கொடுக்கக்கூடியவ, அதனால சூரிய வம்சத்துல ராமர் வந்ததுனால சூரிய வம்சத்துக்கு பெருமை இல்லை, அப்பேற்பட்ட பெருமையான அப்பேற்பட்ட இக்ஷ்வாக்கு குலம், அதுல ரகு வம்சத்துல ராமர் அவதாரம் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டு அங்க அவதாரம் பண்றார், பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு. அந்த சூரியமண்டல மத்தியஸ்தனாக சிவன் நாராயணனாகவே பகவான் சேவை சாதிப்பேர் கார்த்தால. முதல் வரியிலே வந்தா மாதிரி, ரெண்டாவது வரியிலே கண்ணன மங்களாசாசனம் பண்ணும்படி ராத்திரி சந்திர பிரபையிலே வெண்ணத்தாழி கண்ணனாக, ஏன்னா வெண்ணை அங்க திருடின போது தானே யசோதா வந்து கட்டி போட்டா, அப்ப ஏற்பட்ட ஆச்சரியமா வெண்ணத்தாழி கண்ணனாக திருவேங்கடமுடியான் ஆச்சரியமாக எழுதிருப்பேர் கையில வெண்ணையோட. அந்த திருவேங்கடமுடியான் சேவிக்கிறதே ஆச்சரியம், அதுவும் கண்ணனாக நம்ம வந்து முதல் வாகனங்கள்லாம் பகாசுரவதம் காளிங்க நர்த்தனம் தான் சேவிச்சிருக்கோம், இந்த கண்ணன் கொஞ்சம் குட்டி குழந்தை, குட்டியா ஆச்சரியமாக அந்த வெண்ணத்தாழி கண்ணனாக சேவை சாதிப்பேர், அந்த சந்திர பிரபையில ஆச்சரியமா சேவிக்கலாம். அப்பேற்பட்ட இன்று இந்த பாசுரம் நமக்கு அமைந்ததும் பகவானுடைய கிருப்பையே அப்படின்னு சொல்லி திருவேங்கடமுடியான பிரார்த்தித்திண்டு, நம்மளும் ஆழ்வார் போலே மங்களாசாசனம் செய்து தன்னுடைய திருவடிகளிலே சேர்வது அடியேன் என்னாலே, அதுக்காக நாங்கள் காத்துண்டு இருக்கோம் அப்படின்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணி இன்னும் முடிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.